நன்றி உரை. என் தாய், தந்தை, சகோதரிகள், இந்த இயற்கை மகாசக்தி, ஆசிரிய பெருமக்கள், சுவாசமாயிருக்கும் வாசகர்கள், எங்கிருந்தாலும் என் வெற்றியில் கழிப்படையும் சகோதர சகோதரிகள், நாலு சொல்லில் எழுதலாம் என்ற சிந்தனைக்கு ஊக்கமளித்த வினையூக்கிகள், நாளும் என்னை செதுக்கும் சமூகம், அதன் அனைத்து அங்கத்தினர், இப்புதிய முயற்சியை நேர்மறை சிந்தனையால் வரவேற்ற அன்பர்கள் கார்த்திகேயன், செந்தில், ஹரீஷ், நாகராஜன், இன்னும் இங்கே பெயர் குறிப்பிடப்படாத பல நல்லுள்ளங்களுக்கும், மற்றும் எனக்காக தன்னோடு தானாக தனித்திருக்கும் என் ஜீவனுக்கும் என் மனம் நிறைந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும்.